ஓம் குரு வாழ்க. குருவே துணை, குருவே எல்லாம். இந்து வேதம். தமிழர்களின் இந்து வேத மதமான இந்து மதம். அருளியவர் 12வது பதினஞ்சித்தர் பீடாதிபதி ஞானகுரு சித்தர் அரசயோகி கருவூரார் அவர்கள். தலைப்பு சித்தர் ராமாயணம். வெளியீடு தை மாத வெளியீடு ஜூன் 2012. மெய்யான இந்து மத ஆண்டு 43,73,113. இதன் உள்ளுரை: சித்தர் ராமாயணம் தமிழினத்தாரின் வரலாறே. தமிழர் மதமே இந்து மதம். தமிழ்மொழி பற்றும் தமிழர் நெறியான இந்து மத பற்றும் உள்ளவர்களுக்கு அனுப்பப்படும் சுற்றறிக்கை. இதை நகலெடுத்து தமிழ் தெரிந்த அனைவருக்கும் படிக்க கொடுக்கவும். மேலும் குருதேவரின் பல்வேறு அறிக்கைகளை அறிவிக்கைகளை படிக்க விரும்புகிறவர்கள் books.gurudevar.org என்ற வலைத்தளத்திலிருந்து படிக்கலாம். சித்தர் ராமாயணம் தமிழின வரலாறு. முன்னுரை. இன்றைக்கு சித்தர் ராமாயணம் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரைகள் எழுத நேரிட்டுள்ள அவசிய அவசர தேவை நிலைகளை சுருக்கமாக குறிக்கிறோம். யாம் முழுமையாக மீண்டும் இராமாயண கதையை எழுத முன்வரவில்லை. இன்றைக்கு நாட்டு நடப்பில் வால்மீகி, போதாயனர், துளசிதாசர், நாரதர், கம்பர், புலவர் குழந்தை முதலியோர் எழுதிய இராமாயணங்களே பெரும்பாலும் படிக்கப்பட்டும் பேசப்பட்டும் வருகின்றன. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆரம்பமாக, மூலமாக, முதலாக, முதலாவதாக, துவக்கமாக, கருவாக, தாயாக பதினஞ்சித்தர்களின் இராமாயணம், இராமகாதை, இராவணகாதை, மண்டோதரி வாக்கு அதாவது சாபம், ஞான வாசிட்டம் அல்லது வசிட்டர் காதை, இராவணன் நீதி, சீதை நீதி, விசுவாமித்திரர் நீதி, சனகர் அறம், தசரதன் அறம், இராவணன் அறம், வால்மீகி ஞானம், விசுவாமித்திரர் ஞானம், வசிட்டர் ஞானம், சனகர் ஞானம், இராவணன் ஞானம், சீதை ஞானம், மண்டோதரி புலம்பல், இராமன் புலம்பல், சீதை புலம்பல் என்று பெயரிடப்பட்டு குறிக்கப்படும் 60 நூல்கள் இருக்கின்றன. இவற்றின் அடிப்படையில் தான் பிற்காலத்தே பலரும் இராமாயணத்தை கதைகளாக, கவிதைகளாக, காவியங்களாக எழுதினர். கிபி 8 நூற்றாண்டில் 11வது பதினஞ்சித்தர் பீடாதிபதி சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் எழுதிய குரு பாரம்பரியத்திலிருந்து. ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் தவறுகளாலும் வட ஆரியர்களின் சூழ்ச்சிகளாலும் இமயமலை பிராகிருத கலப்பிராராலும் கங்கைக்கரை பாலிமொழி கலப்பிரர்களாலும் எதிர்பாராத வண்ணம் தமிழ் மொழி புலவர்களும் தமிழ்ச் சுவடிகளும் தமிழ் சங்கம் வளர்த்த மாளிகைகளும் மாட கூடங்களும் மன்றங்களும் மதுரை மாநகரும் பேரழிவுக்குள்ளாகி 800 ஆண்டுகளாக போகின்றன. இன்னும் நம் தமிழர்களுக்கு அதிர்ச்சி, அச்சம், ஒற்றுமையின்மை, அந்நியரிடம் அடிமைகளாதல், மொழி பற்றின்மை, இனப்பற்றின்மை, நாட்டு பற்றின்மை முதலிய நலிந்த பண்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்பேரழிவு காலத்திலேயே வாழ்ந்து அவற்றின் வீச்சுகளையும் ஓச்சுகளையும் தாக்குதல்களையும் ஆட்சிகளையும் ஆளுமைகளையும் தடுக்க அகற்ற 150 ஆண்டுகளுக்கும் மேலாக முயன்ற 10வது பதினஞ்சித்தர் பீடாதிபதி குருமகா சந்நிதானம் சித்தர் அமராவதி ஆற்றங்கரை கருவூரின் அரிய பெரிய சீரிய கூரிய நேரிய முயற்சிகள் அனைத்தும் பெரிய தோல்வியையே பெற்றுவிட்டன. இது ஒரு மாபெரும் சாபக்கேடு. இனி தமிழினத்தை உய்விப்பது எப்படி, எவ்வாறு, எவையவற்றின் வழியாக என்ற வினாக்களுக்கு விடை கிடைக்காமலேயே போகுமோ? இன்றைய நிலையில் வட ஆரியரின் சூழ்ச்சியால் வேதநெறி என்னும் வலைக்குள் அகப்பட்ட மீனாகவும் சமஸ்கிருதம் என்னும் கூண்டுக்குள் அடைப்பட்ட கிளியாகவும் நாட்டை பிரித்தும் துண்டாடியும் போட்டி பொறாமை சண்டைகளால் அமைதியற்ற நிலையில் வைத்தும் தமிழர் அல்லாதார் அனைவரையுமே சுரண்டியும் ஏமாற்றியும் கொள்ளையடித்தும் வாழ்கிறார்கள். இவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது இயலவே இயலாது. ஏனெனில் இவர்கள் தமிழர்களிலேயே தன்னல வெறியர்கள், புகழ் வெறியர்கள், பொருள் வெறியர்கள், பதவி வெறியர்கள், தன்மான பிடிப்பற்றோர், தன்னம்பிக்கை இல்லாதோர், கூலி மனத்தார், அடிமை உணர்வுடையார், கங்காணி சித்தமுடையோர் என்ற அனைத்து வகையான துரோகிகளையும் தேர்ந்தெடுத்து தங்களுடைய கையாட்களாக்கி கொண்டு விட்டார்கள். மேலும் இவர்கள் வட ஆரிய வேதநெறி வெறிமிக்க இந்து மதத்தை வலிமையான ஆயுதமாக பயன்படுத்தி தமிழர்களுக்கிடையில் ஒற்றுமை உணர்வோ, மொழி பற்றுணர்வோ, இனப்பற்றுணர்வோ, நாட்டு பற்றுணர்வோ, துரோகிகளை பற்றிய எச்சரிக்கை உணர்வோ, விரோதிகளை பற்றிய விழிப்புணர்வோ முளைவிடாமல் செய்திடுகிறார்கள். எனவே இதற்கு ஒரே வழி பதினஞ்சித்தர்களின் ராம காதையையும் கண்ணன் காதையையும் உடனடியாக சுவைமிக்க பேரிலக்கியங்களாக பல்வேறு வண்ணங்களில், வண்ணம் என்றால் வகை, தாலாட்டு, அம்மானை, கழங்கு, ஊசல்வரி, வல்லைப்பாட்டு, தெம்மாங்கு, ஒப்பாரி, இசைப்பாடல், நாட்டியப்பாடல், கூத்துப்பாடல், நாடகப்பாடல், காப்பியம் என பலவகைப்படும் வழித்தடுப்பதுதான். சந்திர குலத்தாரின் பாரத காதை, கண்ணன் காதை வடிவப்பட்டிட எடுத்த முயற்சிகள் தோற்றன. இனி ராமக்காதை வடிவப்பட எடுக்கும் முயற்சிகளால் தான் தமிழின வாழ்வு விழிச்சி, எழுச்சி, செழிச்சி, மலர்ச்சி, உயர்ச்சி பெற்றிட முடியும். காலநிலை விளக்கம். கிரேதா யுகத்தில் சிவபுராணங்கள், முருகபுராணங்கள், சக்தி புராணங்கள், மா புராணங்கள் என்று பலவும் நிகழ்ந்தன. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நிகழ்ந்தது. இதன் காலம் 17,28,080 ஆண்டுகள். திரேதா யுகத்தில் இராமாயணம் நிகழ்ந்தது. சூரிய குலத்தார் காக்கப்புசுண்டர்கள் எனப்படும் காக்கையர்களின் ஆட்சி ஓங்கியது. மானுடர் அரக்கர் போர்க்காலம். இதன் காலம் 12,90,000 ஆண்டுகள். துவாபர யுகத்தில் தோற்றத்தார்கள், அதாவது அவதாரத்தின் பதிலிகள், அரக்கர் வாரிசுகள், தேவ வாரிசுகள், மாயா சக்தியாளர்கள் முதலியோருக்கும் மானுடருக்கும் போர் நிகழ்ந்தது. இது சந்திர குலத்தாரின் ஆட்சி. பதினஞ்சித்தர்களில் குரு பீடமேற்ற கருவூரார் வாரிசுகள் குருகுலத்தார் ஆட்சி காலம். இதன் காலம் மொத்தம் 864,000 ஆண்டுகள். இந்த மூன்று யுகங்களும் கடந்து கலியுகம் பிறந்து 2,000 ஆண்டுகள் கழித்தே வட ஆரியர் இந்தியாவுக்கு வந்தனர். கலியுகத்தில் தான் வட ஆரியர், அதாவது பால்வண்ணம் பழுப்பு மேனியினர் இந்தியா வந்தனர். கலிபிறந்து 3,000 ஆண்டு கழித்தே தெய்வ தமிழுக்கே தீங்கு செய்ய சமஸ்கிருதம் பிறப்பிக்கப்பட்டது. இராமாயணம் பற்றிய நூல்கள். 1. இராவணான் ஆட்சி, ராமன் பாடியது. 2. மண்டோதரி மகனாட்சி, மண்டோதரி கணவனாட்சி, பரதன் தந்தை ஆட்சி. 1. இராவணன் தாலாட்டு. 2. மேகநாதன் தாலாட்டு. 3. கும்பகர்ணன் சிந்து, அதாவது காவடி சிந்து. 1. லவகுச ராமகாதை பாட்டு. 2. ராமகாதை தாலாட்டு. 3. ராமகாதை ஊசல் வரி. 4. ராமகாதை அம்மானை வரி. 5. ராமகாதை காணல் வரி. ராமகாதை கடல் தெம்மாங்கு என்ற தலைப்பு வேறுபாடு உள்ளது. 6. ராமகாதை உலக்கை வரி. 7. ராமகாதை கும்மிப்பாட்டு. 8. ராமகாதை கழங்கு வரி. 9. ராமகாதை களிப்பாட்டு, வேலைப்பாட்டு, அதாவது வேலை செய்யும் போது பாடும் பாடல். 10. ராமகாதை ஒப்பாரி. 11. ராமகாதை பரணி என்று இவ்வாறு எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன. பெரும்பாலான பெயர்கள் எம் நினைவில் இல்லை. இது பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்ள எமக்கு இளமையில் போதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. யாம் ஆராய்ச்சியாளராக, அதாவது யுஜிசி ரிசர்ச் ஸ்காலராக இருந்தபோது தமிழுலக ஆசிரிய பெருமக்களின் ஆதரவோ ஆர்வத்துணையோ கிடைக்கவே இல்லை. 3,000 ஆண்டுகளுக்கு முன் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சமஸ்கிருத மொழியில் 3வது சங்க புலவனான புறநானூற்று பாடல் பாடிய வால்மீகி நல்ல புலமை பெற்று இராமாயணத்தை சுருக்கமாக ஒரு சிறிய காப்பியமாக பாடினான். ஆனால் பெயர் ஒற்றுமை கருதி இந்த வால்மீகியே இராமாயண காலத்து வால்மீகி என்ற கருத்து குழப்பம் தோன்றி முதன்முதல் இராமாயணம் சமஸ்கிருத மொழியில் தான் பாடப்பட்டது என்ற கற்பனாவாதம் ஏற்பட்டுவிட்டது. ஏறத்தாழ 21.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இராமனையே சமஸ்கிருத மொழிக்கும் வட ஆரிய பண்புக்கும் உரியவனாக்கிவிட்டார்கள். இப்படி மாபெரும் முகப்புரட்டுகளை செய்துதான் வட ஆரியர்கள் தங்களின் வேத பண்பாடுகளையும் நாகரீகங்களையும் கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் தமிழர்களுடைய அனைத்து தத்துவங்களிலும் பண்பாடுகளிலும் புகுத்தி மாபெரும் குழப்பத்தையும் சிக்கலையும் உருவாக்கிவிட்டனர். இவற்றை சித்தர்களின் இலக்கியங்களால் தான் சரி செய்ய முடியும். மண்ணுக்கும் விண்ணுக்கும் இணைப்பாக உள்ள சக்திகள், பேருண்மைகள், மிகப்பெரிய விளக்க செயல் நிலைகள் என்ற பேருண்மைகளை தமிழர்கள் மறந்தால் இம்மண்ணுலக அருளுலகும் பொருளுலகும் இருண்டு போகும். இவர்களை பதினஞ்சித்தர் பீடாதிபதி தோன்றி உறக்கத்திலிருந்தும் கிறக்கத்திலிருந்தும் எழுப்பும் வரை இவர்களுக்கு கதை வடிவிலாவது தமிழ் பண்பாட்டு உணர்வு, நாகரீக உணர்வு முதலியவைகள் நிலைத்து நிற்குமாறு திட்டமிட்டார் 10வது பதினஞ்சித்தர் பீடாதிபதி. வெந்த சோறு, மூவகை லிங்கங்களுக்கும், அதாவது லிங்கம் சிவலிங்கம் சத்திலிங்கத்திற்கு படைத்துண்டு பின்னர் வெள்ளாடு பலியிட்டு சத்தி புராணங்களும் சிவபுராணங்களும் தேனும் தினைமாவும் முருகனுக்கு படைத்துண்டு செம்மறியாடு பலியிட்டு முருகு புராணங்களும் பழம் தேங்காய் பல்வகை தேவர்களுக்கு படையலிட்டு உண்டு பறவைகள் பலியிட்டு மாபுராணங்களும் பாடப்பட்ட பாரம்பரியத்தில் கம்பரும் பெருந்தேவனாரும் தோன்றி முறைப்படி ராமதேவரின் கதையையும் கண்ண தேவரின் கதையையும் பாடிட செய்தார் 11வது 15 சித்தர் பீடாதிபதி. இதன்படி கம்பர்கள் பரம்பரை வழக்கப்படி, அதாவது கம்பர் என்பது குலப்பெயர், பாடுவது அவர்களின் தொழில், கம்மந்தால் குடிசையிலும் பந்தலிலும் வாழ்ந்து கம்பந்தால் பாயில் துயின்று கம்மஞ்சோறும் கலைவை இறைச்சியும், அதாவது பறவை விலங்கு மீன் முட்டை கருவாடு முருங்கைக்காய் அகத்திக்கீரை சேர்ந்த உணவு உண்டு சூரியகுல பெருமை கூறும் செய்திகளை ராம காதையாக வண்ணங்களில் பாடினார்கள். அதேபோல் பெருந்தேவனார்கள் என்பவர்கள் பரம்பரையாக சந்திர குலத்திற்குரிய, அதாவது கருவூரார் பரம்பரை செய்திகள் கதைகள் வரலாறுகள் முதலிய அனைத்தையும் சிவன் முருகன் இவர்களை சார்ந்தவர்கள் இவர்களின் பாண்டிய அரச பரம்பரை கருவூரார்கள் வரலாறு கண்ணன் கதை பாரத போர் இன்னோரன பிறவும் திணைத்தால் குடிசையிலும் பந்தலிலும் வாழ்ந்து திணைப்பாயில் துயின்று திணைச்சோறும் கலைவை இறைச்சியும் உண்டு சந்திரக்குல செய்திகளை கண்ணன் காதையாக பல வண்ணங்களில் பாடினார்கள். 27 வகைப்பட்ட இலக்கியங்கள் கம்பர்களாலும் பெருந்தேவனார்களாலும் தேவைக்கேற்ப இயற்றப்படுவதும் வாசிக்கப்படுவதும் ஓதப்படுவதும் விரித்து கூறப்படுவதும் பாடி காட்டப்படுவதும் கூத்தாக ஆடி காட்டப்படுவதும் நாடகமாக நடித்து காட்டப்படுவதுமாக நவநாத சித்தர்களில் புகழ்பெற்ற ராமதேவர் காதையும் கண்ணதேவர் காதையும் இந்து மதம் காக்கும் கைகளாக இருந்து வருகின்றன. சித்தர் அமராவதி அச்சங்கரை கருவூரார் தமது குறிப்பில் வட ஆரியர்களால் மதுரை மாநகர் கண்ணகி காலத்தில் முழுமையாக அழிக்கப்பட்ட போது தமிழ்ச்சங்கமும் புலவர் இருக்கைகளும் பட்டி மன்றங்களும் படியெடுக்கும் மாளிகைகளும் சுவடி காப்பகங்களும் எரியூட்டப்பட்டதாலும் எண்ணற்ற சங்க புலவர்களை வெட்டி கொலை செய்யப்பட்டு விட்டதாலுமே கம்பர்களையும் பெருந்தேவனார்களையும் கொண்டு 27 வண்ணங்களில் ராம காதையையும் கண்ணன் காதையையும் நூல்களாக்கினேன் என்று காணப்படுகின்றது. 3 உகங்களிலும் சிவன் முருகன் ராமன் நிகழ்த்திய போரின் அழிவுகளை விட கண்ணன் நிகழ்த்திய போரின் அழிவே மிகப்பெரியது. எனவே பார், அதாவது உலகம், அதம் என்றால் அழிவு, சிறப்பு குறிப்பு பேரழிவு நிகழாத அழிவு, பார் பிளஸ் அதம் இஸ் ஈக்வல் டு பாரதம், இம்மண்ணுலக அழிவு என்னும் பொருளுடைய சொல்லால் குறிக்கப்படும் வழக்கு 15 சித்தர் பீடாதிபதிகளால் ஏற்பட்டது. காவிரி ஆற்றங்கரை கருவூராரின் குறிப்பிலிருந்து, அதாவது இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு, தமிழர்கள் இனப்பற்று மொழிப்பற்று நாட்டுப்பற்று பண்பாட்டுப்பற்று நாகரீகப்பற்று இந்து மத நம்பிக்கை முதலியவைகளை இழந்து சோனகர் யவனர் பாரசீகர் சீனர் வட ஆரியர் முதலியவர்களின் பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் பேராசை கொண்டு அடிமைகளாக கூலிகளாக வாழுகின்றனர். இவர்களால் சிவன் முருகன் கண்ணன் அம்மன் கோயில்களில் இருந்த பெருந்தேவனார்களும் தேவர்கள் ராமன் அனுமன் திருமால் பெருமாள் ராமேச்சுரங்கள் முதலிய கோயில்களில் இருந்த கம்பர்களும் செல்வாக்கிழந்து செயல் இழந்தனர். 15 சித்தர் பீடாதிபதிகள் வகுத்த குருபாணி முறைப்படி குருமார்கள் ஓதுதலும் குருக்கள்கள் வாசித்தலும் வழக்கொழிந்தன. அருளோடு கோயில் நிருவாசகங்களை நிகழ்த்துதல் மங்கி தேங்கி மறையலாயின. எனவே தான் அரும்பெரும் முயற்சிகளால் பாரத காதைக்குரிய 27 வண்ண நூல்களும் தொகுக்கப்பட்டு மானாமதுரை கோயிலிலிருந்த பெருந்தேவனாரிடம் கொடுக்கப்பட்டு பாரதம் மீண்டும் எழுதிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் பாண்டியன் தவறால் அனைத்தும் அழிந்தன. ராம காதைக்குரிய 27 வண்ண நூல்களும் தொகுக்கப்பட்டு தேரெழுந்தூர் கம்பரிடம் கொடுக்கப்பட்டன. கவி சக்கரவர்த்தி மகனை கொன்ற ஒட்ட கூத்தர்கள், அதாவது கூத்தர் எனப்படும் தமிழினத்தை சேர்ந்த கூத்தாடும் கலைஞர்கள், ஒட்ட கூத்தர் ஒண்ட வந்த, அதாவது இந்தியாவுக்குள் ஒட்டி வாழ வந்த வட ஆரிய கூத்தாடும் கலைஞர்கள், அதாவது பிராமணர் எனப்படும் பிற மண்ணினர், கம்பர் வாழ்ந்த கம்பங்காட்டையும் கம்பந்தால் வேய்ந்த தவக்குடிலையும் குடிலை சுற்றி வாழ்ந்த குருகுல இளம் கவிஞர்களையும் குருகுலத்தில் காக்கப்பட்ட 27 வண்ண நூல்களையும் கொளுத்தினார்கள். அவர் எழுதிய 48,000 பாடல்களில் 37,000 பாடல்களை அழித்துவிட்டனர். விசாலயனின் தவறால் கவி சக்கரவர்த்தி பாடிய உத்தரகாண்டம், ராமகாதை நீதி காண்டம் என்ற இரண்டு பெரும் பகுதிகளும் வட ஆரியரால் அழித்தொழிக்கப்பட்டன. வட ஆரியரில் அரசு செல்வாக்கு பெற்றிருந்த ஒட்டக்கூத்தர்கள் கவி சக்கரவர்த்தி கம்பரை நாட்டரசங்கோட்டையில் கொலை செய்து புதைத்தார்கள். நார்த்தாமலை கோயிலுக்கு வந்த இச்செய்திகளின் உச்சக்கட்டமாக கரிகாலன் காட்டு மன்னார்குடியில் வட ஆரியரால் கொலை செய்யப்பட்டான். அம்பிகாபதிக்கு முரட்டாட்டங்கரை வெற்றுப்பாறையில் மிரட்டாற்றங்கரை என்றும் பாட வேறுபாடு உள்ளது. சமாதும் அமராவதிக்கு அவர் தீக்குளித்து மாண்ட உறையூர் வெற்றிவேல் தடக்கை காலி முன்னரும், கவி சக்கரவர்த்திக்கு கொலை செய்து புதைக்கப்பட்ட நாட்டரசங்கோட்டையிலும் சமாது கட்டிய பிறகே மிஞ்சியிருந்த கம்பராமாயண பாடல்களையும், நந்திவர்ம பல்லவன் குடமுழுக்க போரில் கொணர்ந்தளித்த திண்டுக்கல் பெருந்தேவனார் பாடிய பாரதத்தையும் இவன் வல்லம் படுகையில் கொண்டு வந்து தந்தான். நாடு முழுவதும் படித்து தமிழ் உணர்வும் தமிழின ஒற்றுமையும் தமிழர் உரிமை பேணும் தன்மான உணர்வும் தழைக்க ஏற்பாடுகள் செய்தோம் என்று குறிக்கின்றார். வட ஆரியர்கள் தமிழினத்தை நிலையாக அடிமைப்படுத்த தேவையான அளவு தமிழ் மொழியின் வரலாற்றையும் வளத்தையும் அழித்துவிட்டனர். இனி தமிழர்கள் இராமாயணம் தங்களுடைய மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் சமயத்துக்கும் சமுதாயத்துக்கும் அரசியலுக்கும் உயிரானது என்ற பேருண்மையை உணரவே முடியாது என்று இறங்கத்தக்க நிலை உருவாகிவிட்டது. இராமாயணமும் மகாபாரதமும் திரிந்ததும் பிரிந்ததும் வேறானதும் மாறானதும் எப்போது, எப்படி, ஏன், எதற்காக? 10வது 15 சித்தர் பீடாதிபதி சித்தர் அமராவதி ஆற்றங்கரை கருவூராரின் குரு பாரம்பரிய இலக்கிய பாரம்பரிய அரச பாரம்பரிய வாசகங்களையே இவ்வினாக்களுக்கு பதிலாக வழங்கப்படுகின்றன. ராமன் 15 சித்தர்களில் கருவூராரின் மகளான சோழமாதேவிக்கும், அதாவது சோழியாயி, 15 சித்தர்களில் ஒருவரான காக்கையர் எனப்படும் காக்கப்புசுண்டருக்கும் பிறந்த வாரிசுகளால் தோற்றுவிக்கப்பட்ட சூரியகுல மன்னனே. இம்மன்னர்களின் சூரிய அரசகுலம், அதாவது பாண்டிய அரசகுலம், பக்ருளி ஆறு வையை வட யமுனை கரையில் இருந்தது. இவர்கள் திங்கள் குலம். இளமுரியா கண்டத்தில் குமரி ஆற்றங்கரையிலும் காவிரி ஆற்றங்கரையிலும் புதிதாக தோன்றிய வட இமய பகுதியில் உள்ள வடகங்கை கரையிலும் தென் இமயமலை இளமுரியா கண்டத்தில் இருந்தது. அதில் தென்கங்கை, தென் யமுனை என்ற ஆறுகள் இருந்தன, ஆட்சி புரிந்தது. இதேபோல திங்களக்குளம், சந்திரக்குளம் என்னும் அரசகுலம் 15 சித்தர்களில் ஒருவரான சித்தர் கருவூராருக்கும் குமரிக்கும் பிறந்த வாரிசுகளின் வழியாகவே தோன்றிற்று. இக்குலத்தார் குருகுலத்தார் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர். ஏனெனில் 15 சித்தர் பீடத்தை தோற்றுவித்தவருமான சிவனுக்கும் இளமுரியா கண்டத்து மலைநாட்டு மங்கைக்கும் பிறந்த முருகனுக்கு தெய்வானை என்ற விண்வெளி பெண்ணும் வள்ளி என்ற மண்ணுலக பெண்ணும் மனைவியராகி 32 அகவை முடிந்தும் வாரிசு இல்லாததால் அவன் 18 படை வீடுகளில் நிறைந்தான். சித்தர்களுக்கு 6 படை வீடு, தேவர்களுக்கு 6 படை வீடு, மானுடருக்கு 6 படை வீடு என மொத்தம் 18 படை வீடுகள். அதன் பிறகு விண்ணவருக்கும் மன்னவருக்கும் உறவு நீடிக்கும் உரிமையை நிலைநாட்ட 15 சித்தர்களில் ஒருவரான கருவூராரே இம்மண்ணுலக பெண்ணான குமரியை மணந்து சோழமாதேவி, குமரன் என்றும் இரண்டு வாரிசுகளை தோற்றுவித்து குருகுலம் காத்தார். சித்தர் கருவூரார் மகள் சோழமாதேவிக்கும் சோழியாயி, சித்தர் காக்கப்புசுண்டருக்கும் அதாவது காக்கையர் தோன்றிய சூரிய குல மன்னர்களே கங்கை கரையிலும் காவிரி கரையிலும் ஆட்சி செய்தனர். இவர்களின் பரம்பரையில் வந்தவனான இராமாயணத்தின் தலைவன் ராமதேவன் நவநாத சித்தர்களுள் ஒருவன். இவன் 2வது உகமான திரேதாயுகத்தில் வாழ்ந்தவன். இவனது உகம் 1290,000 ஆண்டுகள். இவனுக்கு பிறகு பாரத பெருங்கதையின் தலைவன் கண்ணதேவன் நவநாத சித்தர்களின் வகையிலேயே தோன்றினான். இவனது உகமான துவாபர யுகம் 864,000 ஆண்டுகள். தமிழர்கள் தாங்கள் வழிபட்டு அருள் பெற வேண்டிய நவநாத சித்தர்களான ராமதேவரையும் கண்ணதேவரையும் மறந்து துறந்து செயல்பட ஆரம்பித்து பேரிழப்புக்கு உள்ளாகி விட்டார்கள். இம்மண்ணுலகில் சிவனும் முருகனும் மானுடர்கள் அரிதின் முயன்று தவத்தாலும் கடிய பத்தியாலும் காணக்கூடிய 15 சித்தர்களாக உள்ளார்கள். அதே நேரத்து மக்கள் நினைத்தவுடன் அருளை பெற்று நன்மை பெற்றிடக்கூடிய நவநாத சித்தர்களாக ராமதேவரும் கண்ணதேவரும் இருக்கின்றனர். ராமதேவர் கண்ணதேவர் வரலாறுகளும் வாழ்ந்த இடங்களும் வாழ்க்கை தொடர்புடையவர் பெயர்களும் உச்சரித்தவுடன் ஓதியவுடன் அருளை மழையாக பொழியக்கூடியவை. இதற்காகவே கம்பர்களையும் பெருந்தேவனார்களையும் தேடிப்பிடித்து அவரவர் கல்வி, கேள்வி, அடைவு, துய்ப்பு, தவம், சுற்றம், பயணம் முதலியவைகளுக்கேற்ப பழகு தமிழில் அழகான இலக்கியங்களை எழுத சொல்கிறோம் யாம். இந்த 27 வகைப்பட்ட இலக்கியங்களும் தமிழர்களிடையே ராமதேவர் கண்ணதேவர் காதையை வாசிப்பதும் ஓதுவதும் பாடுவதும் கூத்தாடுவதும் நாடகமாக்குவதும் தொடர்ந்து நிகழச் செய்ய வேண்டும். ராமனையும் கண்ணனையும் வட ஆரியராக எண்ண செய்ததன் மூலம் தமிழ் இனத்துக்கும் ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள தொடர்பை அறுத்தறிந்த வட ஆரியர் சூழ்ச்சி உடனடியாக முறியடிக்கப்பட்டே ஆக வேண்டும். எமது முயற்சிகளை இன்னும் தமிழர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்ச்சங்க அழிவு, தமிழ்ச்சங்க புலவர்கள் கொலை, சங்க இலக்கிய எரிப்பு முதலியவை மூலம் ஆரியர் மாபெரும் வெற்றி பெற்று விட்டனர். இந்த நிலையில் எமது ராம காதை, கண்ணன் காதை மறுமலர்ச்சி அடைந்தால்தான் தமிழர்களுக்கு வருங்காலம் உண்டு என்ற கருத்தும் கருத்தின் அடிப்படையிலான முயற்சியும் என்று எப்போது எப்படி வெற்றி பெறுமோ தெரியவில்லை. தமிழர்கள் தங்களின் முன்னோர்களையும் மூதாதையர்களையும் புரிந்தால்தான் தன்மான உணர்வு, தன்னம்பிக்கை உணர்வு, விடுதலை உணர்வு, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, இனப்பற்று, இன ஒற்றுமை முதலியவை முளைக்கும், கிளைக்கும், செழிக்கும், பிழைக்கும். இன்றைய நிலையில் விண்ணவர்களையும் அவர் வழியினரையும் வழிவந்த சிவன், முருகன், திருமால், பிரம்மன், தேவர்கள் முதலியோர் வரலாறுகளையும் வாசகங்களையும் வாக்குகளையும் மக்களிடையில் பரப்புவதை விட இம்மண்ணுலகில் தோன்றிய மானுடராக பெருமளவில் செயல்பட்ட சூரியகுல ராமதேவர் காதையையும் திங்கள் குல கண்ணதேவர் காதையையும் பரப்புவதே நல்லது. இதற்காகவே உகக்கணக்கில் பாரம்பரியமாக ராமகாதை கூறி வரும் கம்பர்களில் சிறந்த தேரெழுந்தூர் கம்பனையும் கண்ணன் காதை கூறி வரும் பெருந்தேவனார்களில் சிறந்த மானாமதுரை பெருந்தேவனையும் தேர்ந்தெடுத்து இரு காப்பியங்களை பதினெஞ்சித்தர் நெறி விளக்கும் வண்ணம் பாடிட செய்தோம். இதனால் வட ஆரியர் மிக திறமையாக பெருந்தேவனாரையும் அவரிடம் இருந்த பாரத கதை பற்றிய வாசகங்களையும் எம்மால் தயாரிக்கப்பட்ட குறிப்பேடுகளையும் அவர் எழுதிய பாரத காதை ஏடுகளையும் நன்கு திட்டமிட்டு அழித்தொழித்தனர். இதேபோல் தேரெழுந்தூர் கம்பனை எளிதில் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஒட்டக்கூத்தர்கள் நன்கு திட்டமிட்டு தமிழ் மொழிக்கு வருங்கால வாரிசாக இருந்த கம்பரின் மகன் அம்பிகாபதியையும் தமிழக அரசியலுக்கு வருங்கால உயிராக இருந்த உயிர் வாரிசாக இருந்த விசாலையன் மகள் அமராவதியையும் அழித்தனர். பின்னர் கம்பரை கொன்று ராமகாதை பற்றிய வாசகங்களையும் எம்மால் எழுதப்பட்ட வாக்குகள் பற்றிய குறிப்பு சுவடிகளையும் அழித்தனர். இனியாவது தமிழர்கள் ராமதேவர் கண்ணதேவர் என்ற பெயரை அடிக்கடி கூறுவதுடன் இவர்களுடைய வரலாறுகளையும் வாழ்வியல் தொடர்புடையவர்களையும் நினைத்து நினைத்து அருளை மழையாக பெற்று வாழ்வை பசுமையாக வைத்து கொள்ள வேண்டும். சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூராரின் வாசகங்கள் முன்னுரை முற்றும். சித்தர் ராமாயணம் முக உரையும் அறிமுக உரையும். இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் பாரம்பரிய தலைவர்களில் இரண்டாவதாக தோன்றியவரும் மார்க்சியத்திற்கு செயல்வடிவம் கொடுப்பதற்காக ரஷ்ய நாட்டில் புரட்சி மலருவதற்கு முன்னரே அறிவியல் மேதை திரு எம்என் ராய் அவர்களுடனும் சேர்ந்து உலக கம்யூனிச இயக்கம் த இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ற அமைப்பை நிறுவியவரும் இந்திய துணை கண்டத்தில் பகுத்தறிவு குடியரசுக் கட்சி தி ராடிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ற அமைப்பின் மூலவர்களில் ஒருவராகவும் இருந்திட்ட காக்கா வழியின் பண்ணையாடி சித்தர் காக்கப்புசுண்டர் மா பழனிச்சாமி பிள்ளை அவர்கள் சித்தர் ராமாயணம் பற்றி எழுதியுள்ள முக உரையும் அறிமுக உரையும் என்ற கட்டுரை தொகுதிகளிலிருந்து ஒரு சில செய்திகளை மட்டும் சித்தர் ராமாயணம் வெளியிடுவதற்கு முன் இந்த ஏட்டில் வெளியிடுகிறோம். 1. இந்திய துணை கண்டத்தில் அந்நியர்கள் அரசாண்டாலும் சரி, இந்தியர்களே அரசாண்டாலும் சரி, அரசியலின் மூலம் மக்களின் வறுமை, ஏற்றத்தாழ்வு, அறியாமை, அடிமை உணர்வு, வாழ்வியல் புரியாமை, மடமை முதலியவைகளை அகற்றி சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவு சமுதாயத்தை அமைக்கவே முடியாது. ஏனென்றால் இது ஒரு பழம்பெரும் நாடு. எல்லோரும் பழமையிலும் கண்மூடி பழக்க வழக்கங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் காட்டுமிராண்டித்தனமான கற்பனைகளிலும் ஆரிய சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். அதாவது நெடுங்காலமாகி பாழடைந்து இடிந்து கிடக்கும் ஒரு கட்டிடத்தை யார் வேண்டுமானாலும் மிக எளிதில் விருப்பப்பட்ட இடத்தில் விருப்பம் போல இடித்து கட்டிட அமைப்புகளில் மாற்றங்கள் செய்து கொள்ள முடியும். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அதே போலத்தான் இம்மண்ணுலகின் பூர்வீக குடிகளான தமிழர்கள் இமயமலையும் இன்றைய வட இந்தியாவும் தோன்றிய பிறகு அனைத்து இடங்களிலும் பரவி வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கட்டுக்கோப்பாக பாதுகாக்க முடியாமல் போயிற்று. இருந்தாலும் இவற்றை காக்கும் மிகச்சிறந்த சாதனமாக 15 சித்தர்களால் வழங்கப்பட்ட சித்தர் நெறி எனப்படும் இந்து மதம் ஒரு சமுதாய இயலாக த ஹிந்துசம் சோஷியல் சயின்ஸ் இருந்து இந்துக்களின் நாடு என்ற பெயரில் இமயம் முதல் குமரி முனை வரையிலும் முன்பு தென் இமயமலை வரை பரவி கிடந்த நாடு இந்தியா என்று அழைக்கப்பட்டது. இந்த நாகரிகமும் பண்பாடும் சுமார் 250 ஆண்டுகளுக்கு மேலே பழமையுடையது. அதனால் இதனுடைய நுட்ப திட்ப அமைப்புகளும் சட்டத்திட்ட கட்டுப்பாடுகளும் நெறிமுறைகளும் மரபுகளும் ஒழுகலாறுகளும் காலத்தால் பழமையாகி பழுதுபட்டுவிட்டன. இவற்றையெல்லாம் அவ்வப்போது சரி செய்வதற்காகத்தான் 15 சித்தர் பீடாதிபதிகள் தோன்றுகிறார்கள். இவர்கள் ஏற்கனவே உள்ள எழுதப்பட்ட இலக்கியங்களையும் எழுதா இலக்கியங்களையும் புதுப்பித்து அவற்றின் அடிப்படையில் புதிதாக எழுதியும் தான் பண்பாட்டு புரட்சி அதாவது கல்ச்சுரல் ரெவல்யூஷனை செய்து தேவையான சமுதாய மாற்றங்களை த சோஷியல் சேஞ்சஸை உருவாக்கி அதன் மூலமே அரசியல் சீர்திருத்தங்களையும் செய்திருக்கிறார்கள். அதாவது முழுமையான சமுதாய மாற்றத்தின் மூலமே அரசியல் சீர்திருத்தங்களை அல்லது செம்மைகளை அல்லது புதிய வடிவங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வட ஆரியர்கள் மிக திறமையாக எழுதப்பட்ட இலக்கியங்களில் எல்லாம் எண்ணற்ற இடைச்செருகல்களை செய்து அவற்றை தங்களுடையவைகளாக மாற்றிவிட்டார்கள். அதாவது வரலாறுகளையும் வரலாற்று நாயகர்களையும் நிகழ்ச்சிகளையும் தத்துவங்களையும் நூல்களையும் இடங்களையும் தங்களுடைய சமஸ்கிருத மொழி ஒளி நயத்துக்கு ஏற்ப திருத்தி ஒரு மாபெரும் மாயையை கலக்கத்தை குழப்பத்தை இருட்டடிப்பை செய்துவிட்டார்கள். இவற்றை 2, 10, 11 ஆகிய 15 சித்தர் பீடாதிபதிகள் பெரிதும் முயன்றும் கூட அகற்ற முடியவில்லை. எனவே இந்தியாவில் செய்யப்பட வேண்டியது மத சீர்திருத்தம், அதன் மூலம் செய்ய வேண்டியது சமுதாய சீர்திருத்தம் தான். இதற்கு மத வழி புரட்சி மூலம் சமுதாயத்தின் முழுமை புரட்சியை விளைவிப்பதுதான். இதற்கு முறையாகவும் நிறையாகவும் இந்து மத புராணங்களும் இதிகாசங்களும் மத சாத்திரங்களும் பூசா விதிகளும் முனிவர்கள் இருடிகள் ஞானிகள் தவசிகள் அந்தணர்கள் சித்தியாளர்கள் முதலியோர்களின் வரலாறுகளும் 15 சித்தர்களின் நூல்களின்படி விளக்கப்பட்டாக வேண்டும், தெளிவாக எழுதப்பட வேண்டும். அந்த முயற்சியிலேயே இராமாயணத்தை பற்றிய பல ஆரிய மாயைகளை பொய்களை திரிவுகளை இருட்டடிப்புகளை வரலாற்று பூர்வமாக வெல்லுவதற்காக இராமன் பிறப்பதற்கு முன்பிருந்தே தசரதனோடும் இராமனின் மாமனாரான சனகரோடும் நெருங்கி பழகி குருபீடமாக வாழ்ந்த யக்ஞவல்லி எனப்படும் யக்ஞவல்லி வால்கியர் எழுதி சென்றுள்ள இராமாயண கால குறிப்புகளையும் அவருடைய வரலாற்றையும் அவருடைய காலத்து பெரிய மனிதர் பலர் பற்றிய வரலாற்றையும் இக்கட்டுரை தொகுதிகளில் எழுதுகிறேன். இவைதான் சித்தர் இராமாயணத்தின் முக உரையாகவும் அறிமுக உரையாகவும் இருந்து இராமாயணம் பற்றிய பேருண்மைகளை விளக்கிடும். ராமன் ரதவண்ணன். சித்தர் இராமாயணத்தில் ராமன் என்று டன்னகரம் ரன்னகரத்துக்கு பதில் குறிக்கப்படுகின்றது. இம்மண்ணுலகத்தில் ரவிகுலம் நிலைத்த புகழை பெறுமாறு பிறந்த ஓகம் ஓகி யோகி என்று ராமனின் பிறப்பியல் அதாவது சாதகம் கணிக்கப்பட்டே இப்பெயர் வைக்கப்பட்டது. அயோத்தி மன்னர்களிலே ரதம் ஓட்டுவதில் வல்லவன் அயரதன் எனப்படும் தயரதன் என்று பெயர் பெற்றான். இவனுடைய இயற்பெயர் அரவோன் என்பதே ஆகும். 2வது யுகமான திரேதாயுகத்தில் ரதம் ஓட்டுவது மிகச் சிறப்புக்கும் பெருமைக்கும் போட்டிக்கும் உரியதாக கருதப்பட்டது. மன்னர்கள் ரதம் ஓட்டுவதில் பெற்ற வல்லமையை கொண்டே பெயர்கள் வைக்கப்பட்டன. அயோத்தி மன்னன் 10 வகையான தேர்களை ஓட்டிடும் வல்லவன் என்பதால் 10 ரதன் என்றும் இலங்கை மன்னன் இலங்கேசன் இலங்கேஸ்வரன் என்று குறிக்கப்படுபவன் தன் எண்ணப்படி எந்த வகையான ரதத்தையும் ஓட்டும் கைவண்ணம் பெற்றிருந்தான் என்பதால் ரத பிளஸ் வண்ணன் ராவணன் என்று பெயர் பெற்றான். குரு பாரம்பரியம் தரும் யக்ஞவல்லியார் வரலாறு, சித்தர் காக்கப்புசுண்டர் மா பழனிச்சாமி பிள்ளை அவர்கள் எழுதியது. தற்போது பிற மண்ணினரான பிராமணர்களின் சமய மாத இதழ்களில் யாக்ஞவல்கியர் என்று குறிப்பிட்டு இராமாயண காலத்தில் வாழ்ந்த தமிழ் அருளாளனை பற்றி தவறான கருத்துக்கள் வெளியிட்டு வருகின்றனர். எனவே அவரை பற்றிய உண்மையை அனைவரும் அறியும் பொருட்டு இதனை தொடர்ந்து வெளியிடுகின்றோம். இன்றுள்ள தமிழ் எழுத்துக்களால் என்றென்றும் உள்ள தமிழர்களுக்கு புரியும் வண்ணம் எழுத துவங்கியுள்ளோம் யாம். இதனால் உருவாகும் எண்ணப் புரட்சி, கருத்து புரட்சி, சிந்தனை புரட்சி முதலியவைகள் தான் தமிழர்களை ஆரிய மாயைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொரு தமிழனுக்கும் தான் ஒரு தமிழன் என்பது புரிய வேண்டும். தன்னுடைய பண்பாடும் நாகரிகமும் வரலாறும் இந்து மத அடிப்படையில் விளங்கிடல் வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒரு இந்துவாக உணர்வாலும் சிந்தையாலும் செயலாலும் முழுக்க முழுக்க தமிழ் மொழி பற்றும் தமிழின பற்றும் தமிழ்நாட்டு பற்றும் ஊற்றெடுக்க பெற்ற ஒரு தமிழனாக உண்மையான இந்துவாக வாழ்ந்திடுவான். இப்பொழுது யாம் குறிப்பிடும் யக்ஞவல்லியின் வரலாறு பற்றிய குறிப்பு இராமாயணத்தை விட மிக மிக அவசியமாக அனைத்து தமிழர்களாலும் புரிந்து உணர்ந்து தெளிந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். வள்ளி என்றால் வல்லவன், சிறந்தவன், பேராற்றல் மிக்கவன் என்ற பல பொருள்களை குறிக்கும். பதினஞ்சித்தர்களில் சூரிய குலத்தில் ஓமவல்லி, ஓகவல்லி, யாகவல்லி, யக்ஞவல்வி, வேள்விவல்லி, தவவல்லி, ஞானவல்லி, மாந்திரீகவல்லி என்று எட்டு வகையான வள்ளிகளை படைத்து பூசா விதிகளை வகுத்துள்ளார்கள். சந்திர குலத்தில் நேமவல்லி, நியமவல்லி, நிடதவல்லி, நிட்டைவல்லி, சுருதிவல்லி, ஆரணவல்லி, ஆகமவல்லி, மீமாம்சைவல்லி, தாந்திரீகவல்லி, ஏந்திரீகவல்லி என்று பத்து வகையான வள்ளிகளை படைத்து வழிபாட்டு நிலைய உயிர்ப்பு விதிகளை வகுத்துள்ளார்கள். வட ஆரியர்கள் இந்த வள்ளியர்களை பற்றிய செய்திகள் அனைத்தையும் மறைக்கவும் திரிக்கவும் திருத்தி மாற்றி இருட்டடிப்பு செய்யவும் மிக நுட்பமான சூழ்ச்சி திட்ட கருத்தை யக்ஞவல்லியின் பெயரிலேயே திரிபை உண்டாக்கி சூழ்ச்சி வலை பின்னிவிட்டார்கள். யக்ஞவல்லி என்பது யாக்ஞவல்கி என்று திரித்தமைத்திட்டார்கள். இத்துடன் இவரை நான்வேத வல்லார் என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மிக தெளிவாக சித்தர்களின் நூல்களில் நான்மறை முற்றிய யக்ஞவல்லி என்று குறிக்கின்றார்கள். கங்கை கரையில் இருந்திட்ட நாடுகளில் குரு பாஞ்சால நாட்டை சேர்ந்த காட்டில் சூரிய குலத்தார்கள் ஐந்தி வேட்டல் முத்தி ஓம்பல் என்பனவற்றில் ஈடுபட்டு கூட்டம் கூட்டமாக முனிவர்களாக இருடிகளாக வாழ்ந்தார்கள். இவர்களுக்கிடையில் தலைமை வாய்ந்தவராக விளங்கிய பிரம்ம ராக்கதர் தமது துணைவியான அணங்குடன் அணங்கை சுணங்கை என்று வழக்கு வேறுபாடு உண்டு வாழ்ந்து வந்தார். இவர் தமது தவ வலிமைக்கும் ஞானத்திற்கும் ஏற்ற குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக சூரியனையும் சூரியகுல காக்கப்புசுண்டரையும் திருமாலையும் 48 மாதங்கள் தொடர்ந்து வேண்டி யோக போக முறைப்படி ஆண்மகவை பிறப்பித்தார். அந்த மகவே சூரியனார் என்று கங்கைக்கரை வாரிசுகளால் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டது. இதன் மூலம் குருதேவர் அறிக்கை 20 எடுக்கப்பட்டது. இந்த சூரியனார் இமயமலை சாரலிலே நெடுங்காலமாக கடுந்தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அருளாளர்களிடம் மாணாக்கனாக இருந்து ஏட்டறிவிலும் பட்டறிவிலும் தேர்ச்சி பெற்றார். இவர் சிறப்பாக இருடி வேதத்தை பசுக்கோவலன் சமஸ்கிருதத்தில் பாஸ்கலரி என்பவரிடமும் அதர்வான வேதத்தை அண்ட பேரண்ட அருளாளர் சமஸ்கிருதத்தில் அருண ரிஷி என்பவரிடமும் சாம வேதத்தை அஞ்ஞான சாவுமணி சமஸ்கிருதத்தில் ஜெமினி ரிஷி என்பவரிடமும் அசுர வேதத்தை தனது தாய் மாமனான வைகை சம்போகி சமஸ்கிருதத்தில் வைசம்பாயனர் என்பவரிடத்திலும் கற்றுக்கொண்டார். ஆனால் இவரது தாய்மாமன் போக பிரியராக இருந்ததால் அசுர வேதத்தை முழுமையாக இவருக்கு கற்றுத்தர முடியவில்லை. இதனை சூரியனார் தனது அசுர வேத பயிற்சியால் கண்டறிந்தார். இது குறித்து இவரது மாமன் வைகை சம்போகியிடம் அடிக்கடி போராட வேண்டியிருந்தது. இப்போராட்டம் வைகை சம்போகியின் நெருங்கிய நண்பனும் போக விருப்பனுமான மோக விருப்பன் தொடர்ந்து முறையற்ற போகத்தாலும் மோகத்தாலும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு வருந்தி கொண்டிருந்தவனுக்கு மருத்துவம் பார்ப்பதில் விளைந்த கருத்து மாறுபாட்டில் மாபெரும் முறிவையும் முடிவையும் உருவாக்கிற்று. அதாவது சூரியனார் தன்னுடைய மாமாவான வைகை சம்போகியை விட அசுர வேதத்தில் வல்லவனாக இருந்ததால் அவருடைய நண்பன் மோக விருப்பனின் தொழுநோயை நலப்படுத்துமாறு கட்டளையிடப்பட்டு அதில் விளைந்த தகராறால் குருவையே மறுத்தும் வெறுத்தும் எதிர்த்தும் முறைப்படி செயல்பட்டு அவரிடம் கற்ற அசுர வேத சாரங்களை, அதாவது பயன்களை, சக்திகளை, சித்திகளை, முத்திகளை வாயில் போட்ட வாழைப்பழ துண்டில் ஏற்றி அவரது காலடியில் துப்பி திரும்ப காணிக்கையாக்கிவிட்டு வெளியேறிவிட்டார். விளக்கம். பதினஞ்சித்தர்கள் நெறிப்படி யாருக்கு குருவை பிடிக்கவில்லையோ அவர்கள் குருவிடம் கற்றவைகளையும் நோற்றவைகளையும் உற்றவைகளையும் பெற்றவைகளையும் ஒரு வாழைப்பழ துண்டில் மந்தரித்து ஏற்றி அதனை வாயில் போட்டு மென்று அதனை குருவின் காலடியில் துப்பி திரும்பி தந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் குரு விரோதியாகவோ துரோகியாகவோ பழி பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் உரியவனாக மாட்டான். இதன் மூலம் குருதேவர் அறிக்கை 19 எடுக்கப்பட்டது. யக்ஞவல்லியர் குருவாக ஏற்றவர்களை மாற்றவோ தூற்றவோ கூடாது என்ற நியதியையும் மீறி நானே குருவிடம் கற்ற பெற்ற நோற்ற உற்ற அனைத்தையும் திருப்பி கொடுத்துவிட்டு நேரடியாக எங்கள் குல முதல்வனான சூரியனையே வேண்டி தவம் செய்து அசுர வேதத்தை கற்றுக்கொண்டேன். இதற்கு பதினஞ்சித்தர்கள் தனி மனித சித்திக்காக உருவாக்கிய காயந்திரி மந்திரம், மந்தரம், மாந்தரம், மந்திரம், மாந்திரீகம் என்னும் 5 கடுமையாக பல ஆண்டு காலம் பயன்படுத்தினேன். அதனுடைய வல்லமையினாலும் தொல்லையினாலும் தான் சூரியனே நேரில் தோன்றி பதினஞ்சித்தர்கள் படைத்த அசுர வேதத்தை எனக்கு வழங்கியதோடு 4 இந்த யுகத்தில் கற்று தேரும் தரமும் திறமும் உரமும் பாரம்பரியமும் விவேக வீரியமும் எனக்குத்தான் இருக்கின்றது என்று கூறி அதற்காக நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பனவற்றையும் விளக்கி வாழ்த்தி அருளினார். நானும் சூரிய குலம் பெருமை காக்க கடலோடி நாடோடி வாழ்வுகளை ஏற்று நான்மறை முற்றியவனானேன் என்று எழுதுகின்றார். இந்த சூரியனார் 15 படைத்த 5 வேட்டல் எனப்படும் ஓமம், ஓகம், யாகம், யக்ஞம், வேள்வி என்னும் 5 வேட்டல் எனப்படும். முத்தி ஓம்பல், கந்தழி, வள்ளி, கொடிநிலை என்றும் 3 முத்தி ஓம்பல் எனப்படும் என்று இருபெரும் பிரிவு வழிபாட்டு முறையில் அடங்குகின்ற 8 யக்ஞம் என்ற முறையை மட்டும் தேர்ந்தெடுத்து நல்ல தேர்ச்சி பெற்றார். இதனால் யக்ஞவல்லி என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இந்த யக்ஞவல்லி என்ற பட்டத்துக்குரிய சித்தியை இவருடைய மாமனும் குருவுமாகிய வைகை சம்போகிக்காக ஒரே ஒரு முறை பயன்படுத்தித்தான் நிலையான புகழை பெற்றிட்டார். இச்சுவையான நிகழ்ச்சியை பற்றி முழு விவரங்களையும் இவரே தெளிவாக வரலாறாக எழுதியிருக்கின்றார். அதாவது இவர் சூரிய குல பாரம்பரியம் உள்ளிட்ட பல பாரம்பரியங்களை பற்றி பலர் தொடர் நூல்களை சிறப்பாக எழுதியுள்ளார். இவையல்லாமல் தானே எழுதிய யக்ஞவல்லியின் கீதை என்ற நூலையும் அதே போன்று இசை பாடல்களாக எழுதப்பட்ட இவர் காலத்திய புகழ்மிக்க பரசுராமர் கீதை, எண்கோண மேனியான் கீதை, வசிட்டர் கீதை என்ற 48 கீதைகளை தொகுத்தார். திரேதா யுகத்தின் முதன்மை யக்ஞவல்லிக்கா ராமனுக்கா? ராவண யுத்தத்தால் ராமன் வரலாற்று தலைவனாக வளர்ச்சியுற்றான். ஆனால் திரேதாயுகத்தில் முழுமையான வரலாற்றையும் விளக்கிடும் சான்றுகளையும் ஊன்றுகளையும் தொகுத்தளித்த இலக்கிய பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர், தத்துவ மேதை, அருளுலக வல்லவன் என்ற புகழுக்கெல்லாம் உரிய முதன்மை மேன்மையும் சிறப்புடைமையுமான திரேதாயுகத்து மனிதர் சூரியனார் எனப்படும் யக்ஞவல்லியே. விசும்பத்திரரே விஸ்வாமித்திரர். விசும்பு பிளஸ் அத்திரர் விசும்பாத்திரர் எனப்படும் விசும்பத்திரர். விசும்பத்திரர் என்று கடந்த யுகம் வரையிலும் 15 பீடாதிபதிகளும் குறிக்கின்றார்கள். விசும்பு வரை அத்திரம் ஒற்றுவார் இவர். அதாவது பூமிக்கு மேலே 5 நிலையான விசும்பு வரை இவருடைய அத்திரம் செல்லும். அதற்கு அடுத்த பாழ்வழி பரவழிகளுக்கு இவரது அத்திரம் செல்லாது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் விசும்பத்திரர் மண்ணுலக வாழ்க்கைக்கு வந்து விடுகின்றார். 15 பீடாதிபதிகள் மட்டும் தான் மேலே உள்ள 7 உலகையும் கடந்து அத்திரங்களை செலுத்துவர். அதனால் தான் இவர்களை ஆச்சாரியார் என்றும் மற்றவர்களை ஆச்சாரியார் என்றும் அழைப்பர். விசும்பாத்திரர் வரலாறு தமிழர் வரலாறு என்பதால் அதை மறைக்க எண்ணியே இந்த பிற மன்னினரான பிராமணர்கள் விசுவாமித்திரர் குதிரைக்கு பிறந்தவர் என்று ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் இழிவாக குறித்து விட்டனர். விசும்பாத்திரர் என்ற தமிழ்ச்சொல் மறைக்கப்பட்டதால் தமிழன் அதற்குரிய பொருளை ஆராயவோ அதற்குரிய வரலாற்றை ஆராயவோ விரும்பவில்லை. விசுவாமித்திரர் என்ற ஆபாச பொருள் பொதிந்த வார்த்தையினால் எவ்வளவு பெரிய இழப்பு! இவ்வாறுதான் சமஸ்கிருதம் தமிழை அழித்தது, அழித்து கொண்டிருக்கிறது. தமிழர் மதமே இந்து மதம். இந்து மதத்தின் 6 சமயங்கள், இந்து மதத்தின் 6 பதினெட்டுகள். 1. இந்து மத சமயம் ஒவ்வொன்றும் 15 வடிவாக வாழ்வாக அருளூறு இலக்கியங்கள் 18 பெற்றிருக்கின்றது. 2. இந்து மத சமயங்களின் மொத்த இலக்கியங்களான 108 அழகிய பழகுத்தமிழ் சொற்களால் ஆனவையே. எல்லா சொற்களும் பொருளாழமும் எளிமையும் இனிமையும் உடையவையே. எல்லா சொற்களும் இறையாற்றல் ஊற்றெடுப்பவையே. 3. இந்து மத சமயங்கள் 6 உரிய இலக்கியங்களின் பெயர்கள் அழகிய பைந்தமிழ் சொற்களால் பொருள் விளக்கம் தருகின்றார். இந்து என்றால் விந்து, உயிரணு, உயிரின் கரு, உயிரின் ஆரம்பமும் முடிவும், அழகு, அன்பு, அமைதி, அருள், ஆதரவு, இல்லறம், இன்பம், இனிமை, இளமை, இரக்கம், இறைமை, ஈகை, உறவு, உரிமை, உய்வு, உயர்வு, உழைப்பு, ஊக்கம், எல்லா எனப்படும் கதிரவன், சூரியன், ஒளி, எளிமை, ஏற்றம், ஒளி, ஒளி, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஓதம், ஓதி உணர்தல், பிறப்பற்ற பெருநிலை, தவம், ஞானம், வலிமை, தூய்மை, மெய்மை, துய்ப்பு, பத்தி, சத்தி, சித்தி, முத்தி, நிலைப்பேறு. 15. 10வது 15 பீடாதிபதி குருமகா சன்னிதானம் ஞாலகுரு சித்தர் அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் கிமு 100 முதல் கிபி 150 வரை செயல்பட்டார். இவர் தமது குரு பாரம்பரியத்தில் இந்து மதம் 43,71,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி முறையாகவும் நிறையாகவும் வாழ்ந்திருந்தும் கூட பிற மண்ணினரான பிராமணர் எனும் வட ஆரியரால் 2000 கால குறுகிய எல்லைக்குள் மிக பெரிய சிதைவு, சீரழிவு, திருத்தம், மாற்றம், பயனற்ற பழக்க வழக்கம், அறியாமை மிகு சாத்திர சம்பிரதாய சடங்குகள், கண்மூடித்தனமான கற்பனை கதைகள், குழப்பவாத புராண புழுகுகள் புகுத்தப்பட்டுவிட்டன. எம் காலத்தில் இந்து என்ற அமுத வண்டமிழ் சொல்லுக்கு 100 மேற்பட்ட அழகிய பொருள் விளக்கச் சொற்கள் அமைந்துவிட்டன. முன்பு ஆதி சிவனாரே இந்த 15 சித்தர்நெறி என்னும் சீவநெறியான சீவநெறி சிவநெறி சைவநெறி சைவ சமயம் இந்து மதத்திற்கு 48 தீந்தமிழ் சொற்களால் பொருள் வழங்கி உள்ளார். ஆனால் இன்றுள்ள நந்தமிழர்களே இந்து மதத்தை பிராமணருடையது, சமஸ்கிருத மொழிக்குரியது என்று கருதியும் கூறியும் திரிகிறார்கள். சிவன்களும் ஆயோன்களும் பிரம்மன்களும் தொடர்ந்து அமுதத்தமிழில் அருளாட்சி நிகழ்த்தி வருவதை அறிய முடியாதவர்களாகவும் நம்ப தயாராக இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இவற்றை மாற்றிடவே இந்து மறுமலர்ச்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் இந்து என்ற சொல்லையே தமிழர் ஏற்க தயங்குகின்றனர். எனவேதான் தமிழின விடுதலை இயக்கம், தமிழ் மொழி விடுதலை இயக்கம், தமிழர் விடுதலை இயக்கம் முதலிய 48 நிறுவன நிர்வாகங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று எழுதுகிறார். 6. இவற்றையெல்லாம் பல்வேறு கோணங்களில் தெளிவாக எடுத்தெடுத்து விளக்கி கூறி எழுதுகிறார். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய 11வது 15 பீடாதிபதி குருமகா சன்னிதானம் ஞாலகுரு சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். இவர் காலம் கிபி 785 முதல் கிபி 1040 வரை. அப்படி அவர் தமது குரு பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம், அரச பாரம்பரியம் என்ற முப்பெரும் தொடர் வரலாற்று நூல்களால் தான் அவர் உருவாக்கிய பிற்கால சோழ பேரரசு கிபி 785 முதல் கிபி 1279 முடிய தமிழின பேரரசாக, தமிழ்மொழி பேரரசாக, தமிழரின் இந்து மத பேரரசாக விளங்கிற்று. 7. இவற்றை எண்ணி பார்த்தாவது இன்றைய தமிழர்கள் தங்களுடைய மதம்தான் இந்து மதம் என்ற பேருண்மையினை உணர்ந்து தமிழின மொழி மத விடுதலை இயக்கம் வளர பாடுபடல் வேண்டும். 8. தமிழர்கள் தன்மான பிடிப்பு, இனமான பிடிப்பு, இன உணர்வு பிடிப்பு, இன ஒற்றுமை, இன ஒருமைப்பாடு முதலிய பண்புகளில் நலிந்து அடிமைப்பட்டுள்ள நிலைகளை மாற்றும் பகுத்தழிவு புரட்சிதான் தி ரேஷனலிஸ்டிக் ரெவல்யூஷன், தமிழின விடுதலை இயக்கப்பணி. 9. தமிழர்கள் தாய்மொழி பற்று, தாய்மொழி தமிழ்மொழி உணர்வு, தமிழ் இலக்கிய ஆர்வம், தமிழ்மொழியின் உரிமை வாழ்வு, தமிழ்மொழியின் அருமை பெருமை முதலியவைகளை மறந்தும் துறந்தும் வாழுகிறார்கள். இவர்களின் மறதியையும் துறவையும் மாற்றும் இலக்கிய புரட்சி அல்லது கருத்து புரட்சி தான் த லிட்ரரி ரெவல்யூஷன் ஆர் தி ஐடியாலஜிக்கல் ரெவல்யூஷனே தமிழ்மொழி விடுதலை இயக்கப்பணி. இதன் நகல் நல்குபவர் அருள்மிகு கபாலீஸ்வரி சன்னிதானம், குருவழி வாரிசு, குருவின் பதிலி, சித்தரடியார் சி மணி. நவம்பர் 16, 1988. இத்திருநாட்டு மக்களில் உயர்ந்த செல்வர்களும் செல்வாக்குடைய பெரியவர்களும் புகழ் படைத்தவர்களும் அரசர்களும் தளபதிகளும் அமைச்சர்களும் உடல் வலிமை படைத்தவர்களும் உயர்ந்த சாதிக்காரர்களும் ஒருமுறை சித்தர் நெறியின் உயிர் நாடியான மறுபிறப்பு தத்துவத்தை நினைத்து பார்த்தல் வேண்டும். அப்போது தான் இவர்கள் எல்லாம் மறுபிறப்பில் இதே நாட்டில் ஏழைகளாய், அநாதைகளாய், அடிமைகளாய், எந்த நிலையும் இல்லாத நாடோடிகளாய், எந்த பதவியும் இல்லாத எளிய குடிகளாய், நோயாளிகளாய் பிறக்க நேரிட்டால் என்னவாகும் என்று ஆழ்ந்து சிந்திப்பார்கள். அப்படி சிந்திக்க நேரிடும் போதுதான் சாதிவெறி, ஏற்றத்தாழ்வு, அதிகாரம், ஆணவம், உடல் திமிர், உணர்வு வெறி முதலவைகளையெல்லாம் அழிக்க வழிகள் பிறக்கும். இப்படிக்கு 11வது 15 சித்தர் பீடாதிபதியின் குரு பாரம்பரியம். இந்து மதத்தின் 6 18கள். 1. கருவாக்கு, கருவாக்கியம், கருவாசகம். குருவாக்கு, குருவாக்கியம், குருவாசகம். தருவாக்கு, தருவாக்கியம், தருவாசகம். திருவாக்கு, திருவாக்கியம், திருவாசகம். அருள்வாக்கு, அருள்வாக்கியம், அருள்வாசகம். மருள்வாக்கு, மருள்வாக்கியம், மருள்வாசகம். 2. மந்தரம், மந்திரம், மந்திரம், மாந்தரம், மாந்திரீகம். தந்தரம், தந்திரம், தந்திரம், தாந்தரம், தாந்திரீகம். எந்தரம், எந்திரம், எந்திரம், ஏந்தரம், ஏந்திரீகம். தவம், பூசை, ஞானம். 3. அத்தரம், அத்திரம், அத்திரம். சாத்தரம், சாத்திரம், சாத்திரம். சூத்தரம், சூத்திரம், சூத்திரம். தோத்தரம், தோத்திரம், தோத்திரம். நேத்தரம், நேத்திரம், நேத்திரம். வேத்தரம், வேத்திரம், வேத்திரம். 4. மறை, மறையாந்தம், முறை, முறையாந்தம். நெறி, நெறியாந்தம், வேதம், வேதாந்தம். நான்மறை, நான்மறையாந்தம், நான்முறை, நான்முறையாந்தம். நான் நெறி, நான் நெறியாந்தம், நான் வேதம், நான் வேதாந்தம். 17 18 நான் படித்த 8 கிழிந்து அழிந்திருந்தன. 5. நாதம், நாதாந்தம், நவநாதம், நவநாதாந்தம். சித்தம், சித்தாந்தம், 15 சித்தம், 15 சித்தாந்தம். போதம், போதாந்தம், 36 போதம், 36 போதாந்தம். ஓதம், ஓதாந்தம், 96 ஓதம், 96 ஓதாந்தம். 17 18 நான் படித்த 8 கிழிந்து அழிந்திருந்தன. 6. நேமம், இணை நேமம், துணை நேமம். நியமம், இணை நியமம், துணை நியமம். நிடதம், இணை நிடதம், துணை நிடதம். நிட்டை, இணை நிட்டை, துணை நிட்டை. நீதி, இணை நீதி, துணை நீதி. 16 17 18 நான் படித்த 8 நைந்து கிழிந்து அழிந்திருந்தன. படிக்கு காக்கையர்மா பழனிச்சாமி பிள்ளை. இதன் மூலம் சித்தரடியான் சி மணி அவர்களின் கையெழுத்தில் இருந்தது. மெய்யான இந்து மதத்தின் 18 கட்டளை. 6 சமயங்களும் 12 ராசி நிலைகளும். 6 சமயங்களுக்கும் பயன்படக்கூடிய பொதுவான ராசி நிலைகள் 12 என்று 12 வகையான அருளூறு பூசாய் மொழி இலக்கியங்கள் 15 சித்தர்களால் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் இந்த 6 சமயங்களையும் முறையாகவும் நிறையாகவும் முழுமையாகவும் செயலாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது பொதுவாக பிறப்பியல், அதாவது சாதகம் எனப்படும் ஹாரோஸ்கோப் எனும் மானுட வாழ்வியல் கணிப்பு விஞ்ஞானத்தை கண்டுபிடித்த 15 சித்தர்கள், 27 விண்மீன்களும், 9 கோள்களும் 12 ராசிகளின் நிலைகளுக்குள் அடங்கித்தான் செயல்படுகின்றன என்ற பேருண்மைகளை கண்டறிந்தார்கள். இந்த 12 அருவ நிலைகளையும் இம்மண்ணுலகு தொடர்பான வானத்தில் மிக தெளிவாக தெரிகின்ற 27 விண்மீன்களில் 2.5 மீன்களுக்கு ஒரு கட்டம் என்ற வீதத்தில் 12 கட்டங்களை உருவாக்கினார்கள். இந்த 12 கட்டத்திற்குள் தான் 9 கோள்களின் இயக்கங்களை ஒவ்வொருவரும் பிறந்த நேரத்திற்கேற்ப கணித்து குறித்தார்கள். அதன் மூலம் தேவைப்படும் போதெல்லாம் மேற்படி கோள்களின் இயக்க நிலைகளையும் மற்ற நிலைகளையும் பழைய புதிய இருப்பிடங்களையும் கணித்து அதன் மூலம் வாழ்வியல் பயன்களை கண்டுபிடிக்கக்கூடிய பிறப்பியல் சாத்திர கலைகளை உருவாக்கினார்கள். இருந்தபோதிலும் இந்த கலை சோதியாக, அதாவது ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய 27 விண்மீன்களால் உருவான ராசிகளின் 12 கட்டங்களால் தான் வாழ்கிறது, வளர்கிறது, வளம் பெறுகிறது, பயன் பெறுகிறது என்பதால் விண்மீன்களின் சோதியை நினைவிற்கொண்டு மனித வாழ்வியலை கணிக்கக்கூடிய கலைகள் பிறந்ததால் இவற்றிற்கு சோதிடக் கலைகள் என்று பெயர் வைத்தார்கள். சோதி பிளஸ் இடம், சோதிடம் ஒளியை இருப்பிடமாக அல்லது ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கலை. அதாவது சோதிடம் என்பது ஒளியை உடைய விண்மீனை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கலை என்று பெயர். 1. கொம்புள்ள ஆடு, அதாவது மேடம். 2. காலை மாடு, இடபம். 3. இரட்டை குழந்தைகள், மிதுனம். 4. நண்டு, கடகம். 5. பெண் சிங்கம், சிம்மம். 6. கன்னிப்பெண், கன்னி. 7. தராசு, துலாம். 8. தேல், விருச்சிகம். 9. கலப்பை, தனுசு. 10. முதலை, மகரம். 11. நிறை கலசம், கும்பம். 12. மீனம். மேற்கூறிய 12 ராசிகளும் கீழ்காணும் 12 அருளூறு பூசாமொழி இலக்கியங்களால் விளக்கப்படுகின்றன. 1. சுருதி. 2. இணை சுருதி. 3. துணை சுருதி. 4. ஆரணம். 5. இணை ஆரணம். 6. துணை ஆரணம். 7. ஆகமம். 8. இணை ஆகமம். 9. துணை ஆகமம். 10. மீமாம்சை. 11. இணை மீமாம்சை. 12. துணை மீமாம்சை. இந்த சமய பேருண்மைகள் எல்லா சமய ஞானங்களுக்கும் திறவுகோலாக ஆதிசிவனின் குரு பாரம்பரியம், குருவாசகம், குருவாக்கு ஆகிய மூன்றிலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த 12 எது எந்த ராசியை குறிக்கும் என்பதுதான் ரகசியம். அந்த ரகசியம் தெரிந்தவர்கள்தான் மிகப்பெரிய, அரிய, உயரிய, சீரிய, நேரிய சித்திகள் அனைத்தையும் பெறக்கூடியவர்கள். அதாவது 15 சித்தர்களும், 15 சித்தர் பீடாதிபதிகளும், அவர்களுடைய நேரடி வாரிசுகளும், அவர்களின் முழுமையான நம்பிக்கைக்குரிய மெய்யான குருவழி வாரிசுகளும் தான் மேற்படி பேருண்மைகளை உணர முடியும், உணர்த்த முடியும், செயல்படுத்த முடியும். மற்றவர்கள் எப்பாடுபட்டு உணர்ந்தாலும் அது மரப்பாவையை எவ்வளவுதான் சிங்காரித்தாலும் இல்லற வாழ்விற்கு துணையாக்கிக் கொள்ள முடியாது என்பது போலத்தான். இது ஆதிசிவனின் குருவாக்கியம். சுருதி, ஆரண, ஆகம, மீமாம்சை எனும் நான்கும் இணை துணை என்னும் பகுப்புகளோடு சேர்த்து எண்ணப்பட கிடைக்கும் 12 நூல்களும் தான் 12 ராசிகளாகும். இவைத்தான் 2.5 விண்மீன்களை கொண்டு உருவாக்கப்படும் 12 வீடுகளுக்குள் 9 கோள்கள் அடக்கப்பட்டு மானுட வாழ்வியலை கணிக்கும் உயிர் நாடியாகும். எனவே இப்பன்னிரண்டு ராசிகள் பற்றிய பேருண்மைகளை பாரம்பரியமோ உரிய பக்குவமோ இல்லாதவர்கள் தெரிந்து கொண்டால் நாள், கோள், மீன் முதலியவைகளின் இயக்கங்கள் ஒவ்வொரு தனி மனித வாழ்வியலிலும் இயற்கையாக அமைவது திருத்தப்பட்டும் மாற்றப்பட்டும் தடுக்கப்பட்டும் கெடுக்கப்பட்டும் விடுவிக்கப்பட்டும் பெரும் சீர்கேடுகளும் முறைகேடுகளும் மானுட வாழ்வியலில் ஏற்பட்டுவிடும். எனவே தான் எப்படி ராகு காலத்தை மட்டும் மானுடருக்கு அறிவித்து கேது காலத்தை பற்றிய அனைத்து பேருண்மைகளும் மறைக்கப்பட்டிருக்கின்றனவோ அப்படியே தான் 12 ராசிகளை பற்றிய பேருண்மைகளும் மறைக்கப்பட்டாக வேண்டும். எனவே தான் இந்த சுருதி, ஆரணம், ஆகமம், மீமாம்சை எனும் நான்கும் மறைக்கப்பட்டாக வேண்டும், மறைக்கப்பட்டாக வேண்டும், மறைக்கப்பட்டாக வேண்டும். எனவேதான் இந்த சுருதி, ஆரணம், ஆகமம், மீமாம்சை எனும் நான்கையும் மறையாக காக்க வேண்டி குருவானை வழங்கப்படுகிறது ஆதிசிவனாரின் குருவாக்கு. 12 ராசிகளையும் முறையாகவும் நிறைவாகவும் இயக்க தெரிந்தவர்களே 15 சித்தர் பீடாதிபதிகள். இவர்கள் இப்பன்னிரு ராசிகளால் 6 சமயங்களுக்கும் உரிய 18 அங்கங்களையும் இயக்கி நிகழ்த்தும் அருளாட்சி தான் இந்து மதம் என்னும் அண்ட பேரண்டமாலும் சீவநெறி. இச்சீவ நெறியின் உயிராகவும் மெய்யாகவும் உயிர்மெய்யாகவும் இருப்பதுதான் அண்டப்பேரண்ட அருளுலக ஆட்சி மொழியான அமுத முத்தமிழ் மொழி. இதுவே இம்மண்ணுலகுக்கு மூத்த மொழி. இம்மொழியே பன்னிரு ராசிகளையும் இயக்க வல்லது. இம்மொழியை முழுமையாக உணர்ந்தவர்களும் உணர்த்த வல்லவர்களும் பதினஞ்சத்தர் பீடாதிபதிகளே. இது ஆதிசிவனாரின் குருவாசகம். குறிப்பு: ஆதிசிவனார் காலம் கிமு 43,71,101. இந்த ஆதிசிவனாரின் வாக்கு, வாக்கியம், வாசகம் என்ற மூன்றும் தான் 6 சமயங்களை பற்றியும் 12 ராசிகளை பற்றியும் கூறப்படுவன. சிறப்பு குறிப்பு: 6 சமயங்கள் ஏன் என்ற தத்துவ விசாரணையில் ஈடுபடும் போது தான் இந்து மதத்தின் அருமை பெருமைகளும் பயன்களும் தெரிய வரும். அத்துடன் ஏராளமான நூல்கள், வரலாற்று செய்திகள், சமய செய்திகள் ஆகியனவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். நகல் நல்குபவர் அருள்மிகு தலைமை பீட திருவோலை நாயகம், கபாலீஸ்வரி சன்னிதானம், குருவழி வாரிசு, குருவின் பதிலி, சித்தரடியார் சி மணி. December 14, 1988. ராசி பயன், அதாவது ராசி பலன். அண்ட பேரண்டமாலும் பதினஞ்சத்தர்கள் தங்களுடைய அருளுலக ஆட்சி மொழியான அருளூர் அமுத தெய்வீக செந்தமிழ் மொழியில் அருளியுள்ள இந்து வேதத்தின் முதல் வேதமும் அடிப்படை வேதமும் மற்ற வேதங்களின் தாய் வேதமுமான இருக்கு வேதத்தில் தான் 1, 27 விண்மீன்கள், 2 ராகு கேது என்னும் இரு நிழல் கோள்கள், 3, 7 நாள்கள், 4, 9 கோள்கள், 5 இந்நான்கின் இயக்க நிலைகளால் தோன்றும் சாயாநிலையுறு மாய வடிவ 12 ராசிகள் என்னும் 5 பற்றிய செய்திகளும், இவற்றால் இம்மண்ணுலகில் உள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெற்றிடம், வெற்றிடம் என்ற சொல்லுக்கு பாழிடம் என்ற பாட வேறுபாடு பல ஏடுகளில் உள்ளது என்ற 5, கல், மண், மணல், பயிரினம், உயிரினம் என்னும் 5 இயக்கப்படுகின்ற பேருண்மைகளும் விளக்கப்பட்டுள்ளன. இவற்றை பஞ்சாங்கம், ஐந்தரம், ஐந்திரம், ஐந்திரம் என்னும் 4 வகைப்பட்ட இந்து மத சாத்திரங்களாக சாத்திரங்களாக சாத்திரங்களாக ஆக்கப்பட்டுள்ளன. இந்த இந்து மத நூல்கள் 12 தான் இந்து வேதத்தால், இந்து மதத்தால் மானுடருக்கு என்ன பயன், என்ன நன்மை, என்ன ஈட்டம் என்ற வினாக்களுக்கு விடையளிக்கும் இந்து மத சடங்கியல் நூல்கள் 12 என்றும், இந்து மத நடைமுறை நூல்கள் 12 என்றும், இந்து மத வாழ்வியல் நூல்கள் 12 என்றும், இந்து மத மரபியல் நூல்கள் 12 என்றும், இந்து மத ஒழுகலாற்று நூல்கள் 12 என்றும் பல பெயர்களில் பாராட்டப்படுகின்றன. ஏனென்றால் இந்த 12 நூல்களால் தான் ஓர் இந்துவின் வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் சிறப்பு கூறியதாக, நன்மை கூறியதாக, முன்னெச்சரிக்கைக்கு உரியதாக, நன்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறது என்ற பேருண்மை விளக்கமாகிறது. இருக்கு வேதத்தில் கூறப்பட்டுள்ள விண்மீன், கோள், நாள், நிழல் கோள், ராசி என்னும் 5 பற்றிய நுட்பமான செய்திகள் பல அதர்வான வேதத்தில் தான் விளக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த 5 பயன்படுத்தித்தான் அசுர வேதமும் யாம வேதமும், அதாவது சாம வேதம் என்ற வேறுபாடு யாம வேதம் என்ற சொல்லுக்கு பல ஏடுகளில் காணப்படுகிறது என்னும் 2 வேதங்களையும் செயல்படுத்த முடியும். இப்படியாக 4 வேதங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் விண்மீன், நாள், கோல், நிழல் கோல், ராசி என்னும் 5 இம்மண்ணுலகில் அனைத்து வகைப்பட்ட பொருள்கள், பயிரினங்கள், உயிரினங்கள் முதலியவைகளின் எல்லா நிலைகளையும், இயக்கங்களையும், பாதிப்புகளையும், ஆயுளையும், வாழ்நாள் காலம் என்று பாட வேறுபாடு உண்டு, முன்கூட்டியே கணித்திட உதவுகின்றன. எனவே தான் இந்த 5 ஐங்கரம், ஐஞ்சிரம், ஐம்பூத பலன் என்ற பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்பட்டு பாராட்டப்படுகின்றன. இந்த 27 விண்மீன்களின் ஒளி கற்றைகள் தான் 9 கோள்களின் ஒளி அலைகள், 7 நாள்களின் ஒளி அலைகள், நிழல் கோள்களின் ஒளி அலைகள் என்னும் 3 வகைப்பட்ட ஒளி அலைகளை மண்ணுலகுக்கு தள்ளி கொண்டு வந்து செயல்பட செய்கின்றன. இப்படி 3 வகைப்பட்ட ஒளி அலைகளை மண்ணுலகுக்கு கொண்டு வந்து இம்மண்ணுலகில் உள்ள பொருள்கள், பயிரினங்கள், உயிரினங்கள் முதலியவற்றின் இயக்கங்களையும், வளர்ச்சிகளையும், தளர்ச்சிகளையும், வீழ்ச்சிகளையும், தாழ்ச்சிகளையும், அயற்சிகளையும், சிதைவுகளையும், சீரழிவுகளையும், தோற்ற மாற்றங்களையும், ஏற்ற இறக்கங்களையும், அவல கேவலங்களையும், இன்ப துன்பங்களையும், வலிவு மெலிவுகளையும், பொலிவு நலிவுகளையும் கணிக்கிடும் வரைகோட்டு சக்கரம் தான் 12 கட்டங்களை உடைய ராசிக்கட்டம். யாம அதாவது சாம வேதத்தின் சின்னமாக, அடையாளமாக, குறியீடாக, முத்திரையாக இந்து வேதத்தில் குறிக்கப்படுகிறது. அதாவது இந்து வேதம் என்றாலேயே இருக்கு வேதத்தை தான் குறிக்கும் என்பதால் யாம வேதத்தின் சின்னம் 12 கட்டங்களையும் உடைய ராசி கட்ட வரைகோட்டு சக்கரமாகும். இந்த ராசி கட்டத்திற்குரிய 12 கட்டங்களும் மேல் பக்கத்தில் உள்ள 2வது கட்டத்திலிருந்து, ஒன்று கொம்பாட்டு தலை, கொம்புள்ள ஆட்டுத்தலை, 2 காலை மாட்டு தலை, 3 2 சிறுவர்கள் அருகருகே அமர்ந்திருக்கும் முழுமையான வடிவ தோற்றம் அல்லது ஆணும் பெண்ணும் அருகருகே உள்ள தோற்றம், 4 நண்டின் வடிவம், 5 பெண் சிங்க தலையின் வடிவம், 6 2 கன்னி பெண்கள் அருகருகே அமர்ந்திருக்கும் வடிவ தோற்றம், 7 துலாக்கோல் அதாவது தூக்கி நிறுத்தும் கோல், 2 தட்டுகள் உடைய தராசு வடிவம், 8 நட்டுவாக்காளி, பெரிய கருந்தேல் அதாவது விருச்சிகம், சிறிய தேல் அல்லது கரிய தேல், மலைத்தேல், மரத்தேல் வடிவம், 9 அம்பு பூட்டிய வில்லின் வடிவம், 10 கொம்புடைய குதிரையின் முகத்தையும் மீனின் உடலையும் உடைய கடல் பேய் என்னும் விலங்கின் வடிவம், 11 பூசைக்கு சிங்காரிக்கப்படும் கிரகம் அல்லது கலசம் போன்ற வடிவம், 12 மீனம் தாவி குதிக்கும் மீனின் வடிவம். இதன் கட்டுரை முழுமையாக கிடைக்கவில்லை. இதன் மூலம் கையெழுத்து பிரதியாக கிடைத்தது. யாருடைய கையெழுத்து என்று தெரியவில்லை. கட்டுரையும் முழுமையாக கிடைக்கவில்லை. முற்றிற்று. இதனை ஒலிநாடாவில் தொகுத்தவர் அஸ்வினி. செப்டம்பர் 20, 2016.